செய்து தன்னாலே கண்கள் பார்க்கும் போலே நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய் என் நெஞ்சம் என்ன மித்தை தானா கூறாய் நீ கூறாய் உன்னை போட்டி கொண்டாயே வாராய் வெளி வாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே ஏனோ ஏனோ பனி துளி பனி துளி பெண் மேலே ஏனோ பாலோ எரியுது எரியுது தீ போலே மேலும் உள்ளும் முருகுது உருகுது தன்னாலே கங்கள் பார்க்கும் போலே நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய் என் நெஞ்சும் என்ன மித்தை தானா கூறாய் நீ கூறாய் உன்னை போட்டி கொண்டாயே வாராய் வெளி வாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாயே நானும் நீயும் பேசும்போது தென்றல் வந்ததே பேசி போட்ட